தண்ணீர் துளியாய் கொட்டும் மழை துளியாய் இதயத்தை இதயத்தை நினைத்து விட்டார். பார்வையிலே உன் பார்வையிலே ஒரு வேதியில் மாற்றத்தை நிகழ்த்தி விட்டார். ஒளி ஒளியாய் வெட்டும் மின்னல் ஒளியாய் ரகசிய ஸ்தலங்களை ரசித்து விட்டார். இளம் பெண்களை போல் வருது இளவின் நீ இருந்தார்